ஓட்டுக்கும் விலை இருக்கு நாட்டினிலே. ஓட்டு நாட்டுக்கு, வறுமை வீட்டுக்கு. வரிப்பணத்திற்கு தேர்தல், கருப்பு பணத்திற்கு ஓட்டு. ஓட்டு போட்டவன் ஓட்டாண்டி ஆனான். போட்டார்கள் கருப்பு பணத்திற்கு முதல் ஓட்டு.